எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய். மன்னவா ஓ மன்னவா வா வா, மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. பறித்ததில்லை என் சரித்திரத்தில், என்னாலும் பெண்மகள் ஜெயித்ததில்லை. என்ன ஆச்சு, எங்கு போச்சு சின்ன ராணி உன் சாகசம்? ஆட்டம் பாட்டம் நோட்டம் எல்லாம் காட்டலாமா நீ என் வசம்? ஒட்டும் போது ஒட்டுவேனே, முட்டும் போது முட்டுவேனே, ஒட்டும் போது ஒட்டுவேனே. எதுக்கு வம்பு தும்பு என்னிடத்தில் மண்டி போடடி. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. இந்த ஊரு ராணி என்று உன்னை நினைத்தாய், தட்டி கேட்க ஆள் இல்லாமல் தத்தி குதித்தாய். சண்டியே ஓ சண்டியே வா வா, சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ. சண்டிராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ.